கோபோதீபக பாபேபி எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதான் தண்டதரம்னு சொல்லுவாங்க. வழக்கம் யாராவது பாபம் பண்றாலும் அந்த பாபங்களை தண்டிக்கிறான். ஏன் தண்டிக்கிறான்னு கேட்டான், தண்டிச்சா அந்த பாபம் போயிடுது, பாபம் போயிட்டா நல்லவனாக ஆயிடுறான், அதுக்காக தண்டிக்கிறான். அதனால அவ கிட்டக்க வந்தாள்னா திருமாவட்ட வரணும்னு வராவ, வந்தா இவனுக்கு கோபம் பொங்கிட்டு வருது. கோப உத்தீபிக பாபேபி, இவன் பண்ண பாபங்கள் அவனை பார்த்த உடனே அவன் பண்ண பாபங்கள்லாம் எம்பெருமானுக்கு சங்கல்பத்தில் நனவுல வருது. நல்ல வந்தோடனே மகாபாபி இப்படி பண்ணிவிட்டே உனக்கு இவ்வளவு தண்டனைகள்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு மனசுல நினைக்கிறான். நினைச்சு அவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள பாதுகாதி என்ன பண்றா, கிருபாபா கோபாதிகா, எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு இயற்கையாகவே இருக்க முடியாத குணம் என்ன, கருணை. தெரிஞ்சுதான் அதனால இயற்கையான நிசருக்கு சுபாவமாக இருக்க முடியாத அந்த கருணை இருக்க, அந்த கருணையானது இந்த மகாபாபியான இவன் இடத்திலையும் கனிந்து வரும்படியா பண்ணி விடுறா. இந்த பாதுகா தேவி, ஐயோ பாவம், என்ன பண்ணுவான் குழந்த, ஏதோ கஷ்டம் சரியாக பண்ணி கொடுத்து இப்போ பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு சுவாமி சிறில் வந்து காலில் விழறது. அப்படி விழிச்சு என்ன பண்ணுவான், அவனை காப்பாற்றாம விட முடியுமா பிள்ளைய நம்ம குழந்தைய அப்படின்னு பாதுகை சொல்லி அப்பேர்த்த மகாபாபியனிடத்திலையும் கூட கிருபையை ஏற்பட முடியாத, கிருபையை சுரக்க முடியாத பண்ணி விடுறான் இந்த பாதுகா தேவி. இன்னும் பேர்பட்ட வழிவள் அப்படின்னாக்க ஊத பாதோதகா, ஊத அப்படின்னா தூய்மையை கொடுக்கிற, பூன்னாக்க பவித்திரம் சுஞ்சி அதுதான் கொடுக்கிறது. தூய்மையை கொடுக்கறது எது, கங்காஜலம் பாதோதகம். எம்பெருமானுடைய திருவிலேருந்து உண்டவள் தான் கங்கை, அதனால பாதோதகம்னா கங்கைக்கு பேர். எல்லோருடைய பாவத்தையும் போகக்கூடியது கங்காஜலம். அந்த பேருடைய கங்கையோட கூடினவன் ஆறு திருவிடைய கங்கையோட கூடினவன் மகாவிஷ்ணம். அந்த மகாவிஷ்ணனுடைய பாதோதீபிகா அவனுடைய திருவடி இருக்க, அவனுடைய திருவடிய பல பலன்னு இருக்க முடியாத எப்போதும் பண்ணியிருந்திருக்காள் இந்த பாதுகா தேவி. ஏன்னா இவள் ரொம்ப அழகானவள், நவரத்னங்கள் இழைக்கப்பட்டவளான அப்படின்னால இந்த பாதுகா தேவியால் என்ன பண்றா, தன்னுடைய பிரகாசத்தினால போன ஸ்லோகத்தில் சொன்னபடி பிரகாசத்தினால திருவடியானது பல பலம் நல்லா பிரகாசிக்க முடியாத பண்றா. அப்ப ஏற்பட்ட பாதுகா தேவி இருக்காளே பாதுகா காபி, காபின்னா அனுரசினியான அர்த்தம். பாது என்னுடைய பெருமையை நான் இத்தகையவள் இவள் அப்படின்னு நம்மால சொல்லி மாளாது. அப்படி பெருமையோடு கூடியவள் பாதுகா தேவி விசாரிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். இந்த ஸ்லோகத்தில் கா த அப்படின்னு மூணு எழுத்து தான் இருக்கு. மூணு எழுத்துக்குள்ள கொண்ட இந்த 24 எழுத்துள்ள ஸ்லோகத்தை அழகாக தரிச்சிருக்கார் சுவாமி. அதனால இது ஒரு அழகான விசித்திரமான பந்தம் அப்படி சித்திர பந்தத்தில் சேர்ந்தது என்கிறார். ஸ்லோகம் 35. ஸ்லோகம் 35. ஸ்லோகத்தை பதம் பேசி பார்ப்போம். அப்படின்னு பதவிபாகம். இதில் அசத்தை இனிமே நம்ம கவனிப்போம். அத அதத்தா, அதனா இருந்திருக்கிற பரவி இருக்கிற, அதத்தா சஞ்சாரத்தை உடையவளாக இருக்கான். பாதுகா தேவி என்ன பண்றா, இருந்த இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கங்கே இருக்க முடியாத சத்துருக்களை மாய்ப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் பாதுகா தேவி இருங்க நான் அழைச்சென்று எல்லாரிடத்திலையும் சஞ்சாரம் பண்றான். அப்போ எப்போ சஞ்சாரம் பண்ணக்கூடிய சபாவம் உடையவளாக இருந்துருக்கா பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கா, அஜிதத்தா தத்து கீதா. அஜித தத்து தத்துன்னு சொன்னாக்க பரபிரம்மத்துக்கு தத்துன்னு பேர் தெரிஞ்சதா. கீதையிலையும் கூட ஓம் தத்து நிர்தேசக பிரம்மணா ஸ்ரீரஸ்மதான் இருக்கு. ஓம் தத்து சத்து என்று சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் எம்பெருமான சொல்றது அப்படின்னு சொல்றது. இதுலயும் சரஸ்நாமத்திலையும் பதமுத்தமும் தத்துவன்னு எம்பெருமானுக்கு பேராக வருகிறது. அதனால இப்போ தத்துவன்னு சொன்னாக்க எம்பெருமான். அந்த எம்பெருமானுடையும் அச்சி அப்படின்னா அதிக்கிரமிக்கிறவளாக இருக்கா அந்த வாதுகா தேவி. எம்பெருமானை அதிக்கிரமிக்கிறான்னா மீறி இருக்கான்னு அர்த்தம். எப்படி மீறி இருக்காவ அப்படின்னு கேட்டமானாக்க தண்டிக்க வேண்டியவர்களை பாபியில பெருமாள் தண்டிக்கிற காலத்துல அது எப்படியாவது பெருமாட்ட கெஞ்சி கூத்தாடி சொல்லி அவனை தண்டிக்காம இருக்கும்படியா பண்ணிவிடாலும் இல்லையோ. அதனால பகவான் நினைச்ச காரியத்தையும் நினைக்காதபடி அவனை மீறி தான் தன் காரியத்தை சாதிக்கிறாய். இவள் அப்ப ஏற்பட்டவளாக இருக்கா இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனாக்கே இதா இதா, அதாவது நமக்கு வரக்கூடியதான ஈதி பாதைகள் இருக்கேன். சிலரை கஷ்டங்கள் எத்தனையோ ஒரு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு வர முடியாத கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன பண்றா அசிதுது அப்படின்னா மேகல அதெல்லாம் ஒன்று கூட நமக்கு நெருங்காதபடி அவருடைய அனுகிரகம் வந்துனாக்க நமக்கு வரக்கூடியதான ஈதி பாதைகள் கஷ்டங்கள் எல்லாமே அகன்று போக முடியாத பண்ணுகின்றாள். அப்பேற்பட்டவள் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னா தத்தா சதி ததா. இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னா தத்தத்து அப்படின்னா அந்தந்த வஸ்துக்களுடைய தத்தான்னா அதனுடைய சிறப்பு தன்மைகள். அந்த சிறப்பு தன்மைகள் நிரம்பியதாக விடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா உலகத்துல ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ஒரு சுபாவம் உண்டு. கரும்புன்னா இனிக்கும் இல்லையா, புளின்னா புளிக்கும். அதே மாதிரி மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அவரவர்கள் அந்தந்த வஸ்துக்கள் ஒன்னோட மீறாமல் அந்தந்த தன்மையோடு கூடியிருக்கும்படியாக நடத்தி வச்சிருந்திருக்கா பாதுகா தேவி. அப்பதான் லோகத்துல கரெக்டும் இல்லாமல் காரியம் நடக்கும். ஆக பறவைகள் அது தன்மையோடு இருக்கும், மாடுகள் அது தன்மையோடு இருக்கும், மனுஷன் அதனுடைய தன்மையோடு அது விளங்கும். அதே மாதிரி மற்ற வசுக்களும் அந்தந்த தன்மையோடு இருக்கும்படியாக இவள் பண்ணா பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவள் அப்படி பட்டிருந்திருக்கான். அதனால அது அது அந்தந்த தன்மையோடு விளங்க முடியாத பண்ணி வைக்கிறார் இந்த பாதுகா தேவி. எப்பேற்பட்டவள் அதனா எப்போதும் மீன வாத்தியத்தோடு கூடியிருக்கா. அதாவது உள்ளுக்குள்ள பெருமாள் ரங்கநாதன் அழைச்சி அழைச்சிட்டு போகச்ச இப்ப மீன வாசிப்பா. அதனால வீண வாத்தியத்தோடு கூடியிருக்கான். அவள் வீணினால அவளை பாடுகிறார்கள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்கா மன்மதனுக்கு பேரு. இத்தாத்தனா மன்மதனுடைய தகப்பன். மண்ணுடைய தகப்பன் ஆறு எம்பெருமான் தெரிஞ்சா. அந்த எம்பெருமானாலே தெரிவிக்கப்பட்டவளா இருக்க இந்த பாதுகா தேவி. ஆக சாட்சான் மன்மத மன்மதான் சொல்லக்கூடியதான மன்மதன் இருக்கானே, அந்த மன்மதனுக்கு தகப்பனாக எம்பெருமானாலே பாதுகா தேவி எப்பொழுதும் தரிக்கப்படல. அன்போட பிரீத்தோட கூட எப்பொழுதும் பாதுகா தேவியை தரிசிட்டுதான் பெருமாள் எங்கேயும் வளர்றாள். அதனால அப்ப ஏற்பட்ட அந்த பாதுகா தேவியானவள் எப்படி இருக்கா நமக்கு அப்படின்னா தாததி தாதைவ ஆதரதி தாததி. தகப்பனார் போல இருக்காளாம் நம்ம கிட்ட அவள். தகப்பனார் போல எப்படி இருக்கா பெருமாள் எப்படி இருக்காளோ அதே மாதிரி இவரும் தகப்பனார் மாதிரி இருக்கா. ராமாவதாரத்துல பார்ப்போம். ராமாவதாரத்துல உச்சவேழு சர்வேஷு இதேவ பரிதுஷ்டிங்கிறாரு வால்மீகி. அவரா தெரியாது உற்சவமா இருந்தாலும் கூட தகப்பனார் தன்னாத்துல உற்சவம் இருந்தா எப்படி சந்தோஷப்படுவனும், அதே மாதிரி நாட்டுல யார் இடத்துல எந்த காலத்துல கல்யாணங்களோ இதெல்லாம் காசிகளோ உற்சவங்களோ நடந்தாக்க அதை பார்த்து தகப்பன் சந்தோஷப்படுவது போல இவன் சந்தோஷப்படுவான். அதே மாதிரி ரசனையடிச்ச மனுஷியானாம் ரிஷம் பகுதி நிச்சிதா. அதாவது கஷ்டப்பட்டவங்களாக்க அவள் எப்படி கஷ்டப்படுவாளோ அது மாதிரி இவனும் கஷ்டப்படுவான். அதனால தகப்பனார் போல பாதுகா தேவியானவர் நமக்கு இருக்கார். அதனால தகப்பனார் போல அவர் இருக்கிறதுனால நமக்கு இந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் இந்த சுலோகத்தில். மேலும் தாங்கிற ஒரு எழுத்திருக்கேன், ஒரு விழுத்து வச்சுட்டு இந்த விசித்திரமான பந்தத்தை சுவாமி அமைச்சிருக்கார். ஆக ஏகாட்சர பந்தம்னு பேர் இருக்கு. இப்படி அழகான பந்தத்தை அனுப்பிச்சு பாதுகாதனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி. ஸ்லோகம் 936 ஸ்லோகத்துக்கு பதம் பிரிப்போம். அப்பாவியான மேல வந்திருக்கு திருமாலை எல்லா இடத்துக்கும் அடைவிக்கிறது அழைச்சுன்னு போறது. அதனால பாதுகைக்கு யாயான்னு பேர் வச்சார். அதனால யாயா பாதுகானது எப்படி இருக்கு? ஆய ஆயன்னா அகாரத்தினா விஷ்ணு அர்த்தம், ஆயன்னா விஷ்ணு வெயில் அர்த்தம். ஆயன்னாக்க பகவானுக்காக இருக்கிறது. பாதுகா தேவியானவள் யாருக்காக இருக்கா? சுபெருமானுக்கு மகாவிஷ்ணு சஞ்சாரத்திற்காகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னா. மறுபடியும் யா இந்த பாதுகானது எப்படி இருக்கு அப்படின்ட்டா ஆயாய அப்படின்னார். ஆயம்னா என்ன? வரி, வருமானம், வருமானத்திற்காக. அதாவது வரி வசூலித்தா வருமானம் வருது. எப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த பாதுகா தேவியானவள் நந்தி கிராமத்தில் பட்டாபிஷேகம் கொண்டு பாதுகா பட்டாபிஷேகம் ஆகிச்சோ ஆச்சோ இல்லையோ, அப்போ சக்கரவர்த்தினியாக இருந்து கொண்டு நாட்டுடைய வசூல் வசூல் பண்றதுக்கு எல்லாத்தையும் எல்லா காரியங்களையும் அவள் தான் செய்தார். ஆகினால ஆயாய வரி வசூலிப்பதற்காக பட்டாபிஷேகம் கொண்டு நந்தி கிராமத்தில் இருந்தவள் அப்பேற்பட்ட பாதுகை இந்த பாதுகா தேவியானவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னா அயாய, இந்த பாதி எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க அயாய அப்படின்னார். அயஹன்னா அயஹா சுபவஹான்னு நிகழ்ந்துள்ள அயஹானா சுபத்துக்கு சேவத்துக்கு பேரு. அதனால இந்த பாதுகாதி என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க அயாய சுபத்திற்காக, அதாவது பக்தர்களுடைய பக்தர்களுக்கெல்லாம் தன்னை வந்து ஆறு அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுபத்தை சேவத்தை பண்ணணும் என்பதற்காக இருக்கிறவள் இந்த பிராட்டியம் பாதுகா தேவியானவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க மறுபடியும் அயாய, இந்த பாதியானது அயனா எங்கிறதாவது பேர்ல அயன் வந்த நகை ஞானத்தை சொல்லும். அதனால அயாயன்னா ஞானத்திற்காக உள்ளதோ, அதாவது இந்த பாதுகா தேவியை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் தத்துவ ஞானம் ஏற்படும், நல்ல விஜய அபிவிருத்தி ஏற்படும். அதனால வித்யா அபிவிருத்தியையும் தத்துவ ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த பாதுகா தேவி அப்படின்னு தெரியறது. மறுபடியும் இந்த பாதுகானது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க அயாய அப்படின்னார். அயாய அப்படிங்கிறதுனால ஈனாக்க ஈ காந்தவனு ஒரு தாது தெரிஞ்ச காந்தின்னா கம்மு காந்தவ் ஆசைன்னு அர்த்தம். அதனால அயாயனாக்க ஆசையும் போட்டு விருப்பம் உண்டாவதற்காக ஆசை உண்டாவதற்காக அர்த்தம். போ எதில் ஆசை உண்டாக்க முடியாது பண்றாவ அப்படின்னாக்க யாரு பாதுகா தேவியை சேமிச்சியா ஒட்டி இருந்திருக்காலும் அவளுக்குலாம் சத்வீஜயங்கள தான் ஆசை உண்டாகும். கெட்ட விஷயத்துல அவளுக்குலாம் ஆசை உண்டாகாது. அதனால பாதுகா தேவி நம்ம சேவிக்கிறவளுக்கு எல்லாருக்கும் மக்கள் என்ன பண்றாவாம் சத்விஷயங்களையே ஆசை உண்டாக முடியாத பண்ணுகிறாள். இன்னும் அப்பேற்பட்டவள் இந்த பாதுகா தேவி அப்படின்னு கேட்டவனாக்க மறுபடியும் ஒரு ஐயா ஐயாண்ணா ஐயாண்ணா ஐயாண்ணா நரசனம் போக்குறது. என்ன போக்குறது? யாரை போக்குறாவ அப்படின்னா சத்ருகளை போக்குறா. பாதுகா தேவியை நான் ஆசிரிச்சிருந்தாக்க நம்முடைய சத்ருகளெல்லாம் போக்குறான். நம்முடைய சத்ருகளை போக்கி நம்ம காப்பாற்றக்கூடியவள் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க அயாயா அயாயான்னா எம்பெருமான் அவனை யாயானா அடைஞ்சிருக்கா. எம்பெருமான அடைஞ்சிருக்கிறார். எப்பொழுதும் எப்படி இருக்கா அப்படின்னா எம்பெருமானே அடைஞ்சிருக்கா தேவிய. எம்பெருமானத்துக்கு அது கூட பிரியவே மாட்டார் இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்பேற்பட்டவள் யாயாய யாயானா யாருன்னா சஞ்சாரத்துக்கு பேரு. இதுதான் ஆயா தீங்கன்னா ஆகச்சரி வருகிறோம் எச்சரினா போகிறான்னு அர்த்தம். யாங்கிறதுக்கு கவனம் அர்த்தம் உண்டு. அதனால யாயா ஏன்னு கேட்டாக்க பகவானுடைய சஞ்சாரத்திற்காக இந்த பாதுகா தேவி ஆக பெருமாளை அங்கெங்கு சஞ்சாரத்துக்கு அழைச்சிட்டு போறா, திரும்பி அழைத்து கொண்டு விடுறான் கோவிலுக்கு. இந்த முறையில பகவத் சஞ்சாரத்திற்காக ஏற்பட்டவள் இந்த பாதுகாதியானவள். இன்னும் இந்த பாதுகாதி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, ஆயா யாய அப்படின்னார். எம்பெருமானானவர் நம்மிடம் வருவதற்காக கடைசி காலத்தில் யார் பெருமாளை சேவிக்கிறவா, கடைசி காலத்தில் ரம்பநாதனுடைய அந்திம ஸ்மிருதி அப்படின்னு ஏற்பட்டு மோட்ச காலத்தில் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாள் இல்லையா. அப்படி ஆசைப்படுறவர்களுக்கெல்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகாதியானவள் அந்த எம்பெருமான அந்தந்த அவளுடைய அவளுக்கு எதிர்க்கு அழைச்சிட்டு போய் சேவசாயிக்கு முடியா பண்ணி வைக்கிறான். அதுக்கு முக்திக்கு மோட்சத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கைலாம் அப்ப ஏற்பட்ட உபாசனம் பண்ண வாழ்க்கைலாம் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறான். பாதுகாதேவி பேர்பட்டவள் ஆய ஆயன்னாக்க என்ன, சர்வலோக சஞ்சாரம்னா கவனம், சர்வலோக சஞ்சாரம். எப்படியான முக்தர்கள் நினைச்சா எந்த லோகத்தில் போனாலும் சஞ்சாரம் பண்ணலாம், அவளுக்கு எச்சி உண்டு. அதே மாதிரி பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டுக்கானாக்க, எம்பெருமானும் சர்வலோகத்துக்கும் எல்லா லோகத்துக்கும் எங்கெங்க ஓடுன்னு பெருமாள் ஆசைப்படுறாரோ அந்த லோகத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போறான். அப்பேற்பட்டவள் நமக்கெல்லாம் அண்மையை கொடுத்துட்டு போட்டு இந்த பாதுகாதேவி என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னார். கிருதபரிச்சரணாவணி பகை நிகம முகை சரணாவணி கதா. ஸ்லோகம் 937. ரகுபதி சரணாவணி ததா விரஜித சஞ்சரணாவணி பதே கிருதபரிச்சரணாவணி பகை நிகம முகை சரணாவணி கதா. சதா சதான அப்பொழுது, எப்பொழுது அப்படின்னு கேட்டா, எப்பொழுது தேகதத்தை வந்து பிரார்த்திச்சு விஸ்வாமுகர் ராவணை எப்ப காட்டுக்கு அழைச்சிட்டு போனாரோ அப்போ என்ன ஆச்சு பதி, இப்ப ராமன் என்ன பண்ணாருப்போ அப்படின்னா, விரஜித சஞ்சரணாவணி பதே வணிபதம் காட்டு மார்க்கும் காட்டு வழி. காட்டு வழியில தானே சித்தாசவத்துக்கு அழைச்சிட்டு போனார் விஸ்வாமுகர். அதனால காட்டு மார்க்கத்துல விரஜித சஞ்சரணா சஞ்சாரத்தை பண்ணிட்டு அகம் விஸ்வாமித்தரோட கூட காட்டு மார்க்கத்தில் சித்தாசிரமம் வரையிலும் நடந்து ராமனை அழைச்சிட்டு போயிருக்கு இந்த பாதுகாதேவி அப்பேற்பட்டவள் இவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக, ரணாவணி கதா. ரணாவணி அப்படின்னாக்க போர்க்களம்னு பேரு. போர்க்களத்தில் இருந்து அங்கேயும் நிறையா சஞ்சாரம் பண்ணியிருக்கு. இருக்க போர்க்களம் அப்படின்னா தியாகத்தை சமரட்சிக்கிட்டு மாரி ஜாதிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அப்ப வரும்போது வளரெல்லாம் ஓடி ஓடி நாலு பக்கம் கிட்டக்கு வராமல் துரத்தி அடித்தான் சரிதான். ஆக அந்த மாரி ஜாதி சம்ஹாரமாகிற போர்க்களத்தில் அந்த அவரோட சண்டைப்படுகிற போர்க்களத்தில் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பாதுகாத்து இருக்காங்க. இன்னும் எப்பேற்பட்டவள், அப்பேற்பட்ட ரகுபதி சரணா வண்டி எம்பெருமான் ராவனுடைய இந்த பாதுகாதியானவள் மணிபகா அப்படின்னாக்க குழந்தை கொண்டவர்கள். எனக்கு அதை போகணும் இதை போகணும் யாரு யாசிச்சு கேட்கிறாளோ அவள்லாம் காட்டுல போனா பல பேர் நடக்கிற உணர்வுகளும் ராவனை பிரார்த்தித்து கேட்டு அவாவிஷத்தை அடைஞ்சார். அதே மாதிரி நிகம முகைஷ நிகமன்னா வேத வாயர்கள், வேதத்தை வாயிலுடையவர்கள் அது மாரிகள் ஏதாச்சினம் பண்ணவா, அந்த மாரிகள் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த ராவனுடைய திருவடியை எல்லாரும் அழித்து வச்சுட்டு எல்லாரும் பூஜை பண்ணா திருவடியை அர்ச்சிச்சா. ஆக பலனை யோசித்து வேண்டி விரும்பியவர்களும் அதே மாதிரி அங்க இருக்க முடியாத மகரிஷிகளும் பாதுகையை பூஜாரம் பண்ணி கொண்டாடினோம். அத்தகைய மகர்களாலும் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய தன்மை உடையது இந்த ராம பாதுகை என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகமானது இது அழகான பந்தம் அப்படின்னா, நாலு பாகத்திலையும் சரணாவணி சரணாவணிங்கிற சொல்லானது வந்துருக்கு. அதனால பாதத்தினுடைய பாகத்துக்கு ஆவருத்தி வந்திருக்கு. பாத பாக ஆவருத்தி என்ன பந்தம்னு பேர் இருக்கு. அழகான பேர் சித்திர பந்தத்தை சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகத்தில் அமைச்சாச்சு. தத்த கேளின் ஜகத்கல்பனாட்டிகா ரங்கிணா தாதிருஷே காதிபுத்ராத்வரே த்வாம் வினா பாதுகா பாதுகா பாதுகா பாதுகா. ஸ்லோகம் 1038. தத்த கேளிம் ஜகத்கல்பனா நாட்டிகா ரங்கினா ரங்கினா ரங்கினா ரங்கினா தாதிருஷே காதிபுத்ராத்வரே த்வாம் வினா பாதுகா பாதுகா பாதுகா பாதுகா. ஸ்லோகத்துக்கு பதம் பிரித்து காட்டுறேன். தத்தகேளின் ஜகத்கல்பனா நாட்டிகா ரங்கினா அரங்கினா ரங்கினா ரங்கினா தாதிருஷே காதிபுத்ராத்வரே ஸ்வாம் வினா அபாத் ஊ கா பாதுகா பாது கா பாதுகா என்று இந்த ஸ்லோகம் முன் ஸ்லோகத்தில் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணமான விஷயத்தை பற்றி பேசினதுனால அதையே மனசில் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தையும் சாதிக்கிறார். முதல்ல பாது அப்படின்னா பாதுன்னா பாதுகா தேவியே ரெண்டாவது நாலாவது பாதத்தில் இருக்கு பாதுன்னு. நீங்கள் பேர் பெற்றவர்கள் கேட்டால் ஜெகற்கல்பனா நாட்டிகா ரங்கினா அரங்கினா என்ன எம்பெருமான் சிவனிருக்கான ரங்கநாதன் அவன் எப்பேற்பட்டவன் பெரிய நாடகக்காரன் தெரிஞ்ச ஸ்டேஜில் நாடகம் ஆடுறவன். எப்பேற்ற நாடகம் ஆடுறான் அவன் அப்படின்னு கேட்டான் தேவோன சுபமாதனோர் விசதோ நிர்வத்தையன் பூமிகாம் அப்படின்னு திசாவதார சோத்தர்கள் சாதிக்கிறார். ஆக ரங்கத்தில் இருந்து என்ன நாடகம் பண்ணுற அப்படின்னா மத்தியபூர்ண வராகாதிகளான தசாவதாரம் எடுத்து நாடகம் ஆடுகின்றான். ஆக எதுக்கா அப்படி அப்படின்னு கேட்டாக்க ஜெகத்பல் கல்பனா நாட்டிகா ரங்கினான். ஜெகத்பல்னா உலகத்தை சிட்டிக்கிறது, உலகத்தை சிட்டிச்சா அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டிய பல அவதாரங்களும் எடுக்க கொண்டிருக்கு. ஆகினால ஜெகத் சிட்டிக்கிறதுக்காக இந்த நாடகத்தில் நீ என்ன பண்ற அரங்கினா அப்படின்னு கேட்டா நீ பேர்பட்ட நாடகத்தை ஆடுகின்றவன் நல்ல நடிகன் நீ. ஆக இந்த ஸ்ரீரங்க ரங்கத்தில் நாடமாடக்கூடிய பெரிய ரங்கியாக நாடக நடன நடனாக நீ இருக்கிறாய். இந்த பேர்பட்டவன் நீ அப்படிங்கிட்டா அரங்கினான். உன்னை தவிர இன்னொருத்தம் இது மாதிரி நாடகம் ஆட முடியாது. தசாவதார நாடகம் ஆடணும்னு சொன்னால் நீ தான் நாடகம் ஆடுவேன், அப்படி தசாவதாரம் பண்ணி உலகத்தினாலும் சிரிச்சிருப்பேன். ஆனால் உனக்கு மேலே இன்னொருத்தம் இது மாதிரி நாடகம் ஆடக்கூடிய இல்லை இல்லை அதனால அரங்கினான். தனக்கு மேற்பட்ட நடிகன் இல்லாதவன் நீ அப்பேற்பட்ட ரங்கினா இந்த ரங்கத்தில் இருக்க முடியான நாடகம் ஆடக்கூடிய ரங்கநாதனா இங்கினான்னு ரங்கநாதனாலே அப்பேற்பட்ட நாடகம் ஆடக்கூடிய ரங்கநாதனாலே தத்த கேளின் அப்பேற்ற ரங்கநாதன் என்ன பண்றான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறதான் ராஜநட போடுறான். பித்தன் திருடியனால ராஜநட போடுற காலத்தில் உன்னையும் மாட்டிண்டு அவனால் ராஜநட போடுறான் இல்லையா. அப்போ அழகாக அவன் நடக்கிற காலத்தில் உனக்கு அந்த அழகான நடையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது. அதனால ரங்கினா ரங்கநாதனாலே தத்த கேளியும் தத்தன்னா கொடுக்கப்பட்ட கேளியும் உல்லாத நடையை உடையவன் உடையவள் நீ. அதனால ரங்கநாதன் உல்லாத நடை போடுறான் நாடகம் ஆடச்ச அந்த உல்லாத நடையில கூடவே இருந்துட்டு அந்த நடையை நீ அனுபவிக்கிறாய். இப்பேற்பட்ட பாதுகா நீ இருக்கியே சுவாமினா கா பாதுகா ஊ பாதுகா ஒன்னை விட்டு எந்த பாதுகை தான் இப்பேற்ற காரியத்தை செய்ய முடியும். இப்பேற்ற காரியம் விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணம் ஆகிற ஒரு காரியம் இருக்கேன், அந்த காரியத்தை வேற ஒரு பாதையும் செய்ய முடியாது. நீ தான் அதை செய்ய கொடுத்த. ஏன்னு கேட்டா அக்கேற்பட்டு ரொம்ப கடினமான அறக்கரைகளெல்லாம் சூழ்ந்து யாகத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்படுத்திருக்கும்படியான தாதிசே காதிபுத்திராத்வரே அந்த விஸ்வாமித்திர யாகம் இருக்கேன். அந்த காலத்தில் ராட்சசர்களுடைய இடைஞ்சல்லாம் நிறையா இருந்தது. அப்போ அதில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுவானாக்க அழகான நடை போட்டுக்கொண்டு அங்கே சென்று அவள் எல்லாரும் விஸ்வாமித்திர சம்ரட்சிச்ச விஸ்வாமித்திர யாகத்தில் யாகாக்கினியை சம்ரட்சிச்சு உனகா யாகம் பண்ண முடியாத ரிச்சிக்களெல்லாம் சம்ரட்சிச்சு அவள்லாம் ஹோமம் ஒழுங்காக பண்ண முடியாது பண்ணேன். ஆ இப்படியாக எல்லாரையும் நீ காப்பாற்றினாய். என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டாக்க, இதனுடைய இந்த இரண்டாம் பாதத்திலையும் நான்காம் பாதத்திலையும் ஒரே விதமான சப்தம் வருது. தெரிஞ்சா இரண்டாம் பாதத்தில் ரெங்கினா ரெங்கினா ரெங்கினா ரெங்கினா வருது, நான்காம் பாதத்தில் பாதுகா பாதுகா பாதுகா பாதுகான்னு வருது. ஆக இப்படி ஒரே தினசான சப்தத்தை ரெண்டு இடத்துலையும் இரண்டாம் பாதத்திலையும் நாலாம் பாதத்திலையும் அப்படி சொன்னால இது அழகான ஒரு சப்த சித்திரம். இது அவருடைய சப்த சித்திரத்தை இதில் அமைத்து சுவாமி தேசியன் சாதித்தபடி பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா. ஸ்லோகம் 939. பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா. இந்த ஸ்லோகத்தை பதம் பிரிப்போம். பாதபா பாதபா பாதபா பாதபா ஒரு அடி முழுக்கணும் ஒரே பாதம். அப்புறம் பாதபா பாதபா பாதபா அபாதபா பாதபா பாதபா பாதபா பாதபா பாசு அப்படின்ற பதம். அபாதபா அப்புறம் ஆதபா பாதபா அப்படின்னு மாதிரி பதச்சேதம் அதெல்லாம் பாதபா பாதபா பாதபான்னாக்க வேறுனால பழகக்கூடியவர்கள் மரங்கள் மரம் செடி கொடிகள்லாம் பாதபன்னு பேர். அபாதபன்னா அந்த சிறம் செடி கொடிகள் அதாவது பாதபன்னு அசையா பொருள்கள் எல்லாம் தெரிஞ்சுதான். அபாதபா அப்படின்னு கேட்டோம்னாக்க அதை காட்டிலும் வேறுபட்ட வகையும் மற்ற பாதகம் இல்லாதவைகள்லாம் மற்ற பொருள்கள் தெரிஞ்சுதான். அது பெயர்பட்டா நடக்கிற ஜங்கம பொருள்கள். அதனால சாவரம் ஜங்கமும் சொல்றோமோ இல்லையோ அந்த சாவர பொருள்கள் என்ன ஜங்கம பொருள்கள் என்ன இவர்கள் எல்லாரையும் ஆபாத இவர்கள்ட்ட இருக்க முடியாது. என்ன இருக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்டோம்னாக்க பாபாத்துனார் பாபங்கள் நிறைய இருக்கு. பாபானி அச்சீதி பாபா பாபங்கள்லாம் சாப்பிடுறது அதாவது ஜங்கம ஸ்தாவரங்கள் இருக்கும்படியான பாபங்கள் எல்லாம் இந்த பாதுகா தேவியானவர்கள் போக்குகின்றார். பேர்பட்ட ஏன் எதனால போக்குறா அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவிடி அப்பா அப்போ ஏற்பட்ட பாவங்களை போகக்கூடியதான அப்போடு தீர்த்தத்தோடு கூடி இருக்காருனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவிடியில திருமஞ்சனம் பண்றான், திருமஞ்சனத்துவரத்திடம் பாதுகையில விடுறது, அந்த பாதுகா தேசமானது ஜென்மஸ்தாவரங்கள் எல்லாத்துக்கும் படுறது பட்டதுனாக்க ஆக பாதுகா தேசத்தினால ஜென்மஸ்தாவராதிகள் இருக்கும்படியான பாவங்கள் எல்லாம் ஒழியிறது. இதனுடைய பாவத்தையும் போக்கக்கூடியவர்களாக இந்த பாதுகா இருந்திருக்கார். என்ன பேர் படுறது அப்படிங்கிட்டு உனக்கு பாத பாதம்னா கால் அர்த்தம். இந்த உலகத்தை நாலு பங்கு ஓட்டமானாக்க என்ன மேல மூணு பங்கு இருக்கு, முக்கால் பாகம் கஜாநதிக்கு மேல இருக்கிறது சீதகுண்ட லோகம் பேரு. கீழே கால் பாகம் இருக்கு, இந்த கால் பாகம் தான் லீலாவிபூதி நாம் சொல்றோம் புரியுதுதான். அதனால பாதம்னா அந்த சீதகுண்ட லோகத்தையும் கால் விபூதியான லீலாவிபூதியும் அபாதங்கிறதுனால காலத்தை தவிர மிச்சமா இருக்க முடியாத முக்கால் இருக்க முக்கால் பாகமான போக விபூதி நிச்சய விபூதினு சொல்ற மூலியம் அந்த நிச்சய விபூதியும் காக்கிறது. ஆக பாதியதான் போக விபூதி நிச்சய லீலா விபூதி ரெண்டையும் பாதுகாக்கிறது. மேலையும் கீழையும் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது பாதுகா தேவி அப்படின்னா. அப்புறம் பாத பாபாத்து அபாபாத்து பாதம்னா ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் காப்பாற்ற ஒவ்வொருவர்களுக்கு கடமை இருக்கு. அவர்கள் புத்திரர்கள் அம்மா அப்பாவை அவசியம் காப்பாற்றணும் புரிஞ்சா. அதனால பாதம்னா ரட்சிக்கப்பட வேண்டியவர்களான அப்பா அம்மாக்கள் அவர்களெல்லாம் பாபாது அப்படின்னாக்க நன்றாக காப்பாற்றுவர்கள். அதாவது அம்மா அப்பாவை யார் காப்பாற்றுறாரோ அவர்களையும் அபாபாது அப்படி அம்மா அப்பாவை காப்பாற்றாமல் தாந்தோல்வியாக சந்திரசாஸ்திர மறுபடி நடக்காதவர்கள் இருக்காளே, அவர்களையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டானாக்க, நல்ல ஆறு பாபா அப்பா அம்மா